ശ്രീമാൻവേങ്കടനാചാര്യ കവിതാർക്കേ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി വിശുദ്ധ വിജ്ഞാനഗണസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണന ബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. ஞாததசகத்தில் 10வது ஸ்லோகம். இந்த ஸ்தோத்திரத்தினுடைய கடைசி ஸ்லோகம் இது. ஸ்ரீமான்யத பஞ்சாங்கம் மத்ரக்ஷண பரார்ப்பணம் அசீகர ஸ்வயம் ஸ்வஸ்மின் அதோஹமிய நிர்பரஹாம். ஸ்ரீமான்யத பஞ்சாங்கம் மத்ரக்ஷண பரார்ப்பணம் பரார்ப்பணம் அசீகர ஸ்வயம் ஸ்வஸ்மின் அதோ அகமிக நிர்பரஹா அப்படின்னு இந்த ஸ்லோகம், 10வது ஸ்லோகம். சரணாகதனான தமக்கு நைர்பரியமும் சரணாகதி அனுஷ்டித்ததும் அவனாலேயே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால நிகமனம் பண்றார். ரொம்ப அழகாக வியாக்கியானங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா பெரியவாள். கௌஷிக குலத்திலக ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீனிவாசாச்சாரிய கிருதிஷு ஞாசதசக வியாக்கியானம் அப்படின்னு ஸ்ரீனிவாசாச்சார் பண்ண வியாக்கியானத்திலையும் இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணிருக்கார், குரோடீகரணம் பண்ணி காமிச்சிருக்கார். கோபாலதாசாச்சார் சுவாமி சாதிக்கிறப்போ இதனுடைய பதவுரையே ஸ்ரீபதேரேவ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமான் அப்படின்னு முடிச்சிருக்கிறபடினால ஸ்ரீவிசிஷ்டனான எம்பெருமானையே பெருந்தேவி தாயா பெருந்தேவி நாயிக்கா சமேத்தை ஸ்ரீ தேவராஜ பெருமாளையே இங்க ஸ்தோத்திரம் பண்றதாக சாதிக்கிறார். நியத பஞ்சாங்கம் ஆணுகூல்ய சங்கல்பாதிகள் அங்கங்களாக இயங்காதிருப்பின் சரணாகதியானது பலிக்காது அப்படின்னு ஆச்சு. ஆரம்பத்தில் அகம் மத்ரக்ஷண பரஹா அப்படின்னு முடிவில் ஸ்ரீமன் அப்படின்னு அருளி செய்தபடினாலே ஆத்தியந்தங்களில் சாத்விக தியாகமானது செய்யணும்னு ஏற்பட்டது. நிர்பரம் அப்படின்ற ஒரு வார்த்தையினால ரக்ஷிய வஸ்துவ அவன் பக்கலிலே சமர்ப்பித்து தான் நிர்பரனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, அதாவது மார்பில் கை வைத்துக் கொண்டு படுத்து உறங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வியாக்கியானத்தில் இங்க அழகாக காண்பிச்சார். இந்த ஸ்லோகமே ரொம்ப அழகான ஸ்லோகம்னு முன்னாடியே சொன்னேன். இது சாங்கானுஷ்டானத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். இந்த சாங்கானுஷ்டானத்துக்கு நடாதுரம்மாள் ஒரு சுருக்கு அருளி செய்திருக்கார். அனாதிகாலம் தேவரீருக்கு அனிஷ்ட சரணம் பண்ணுகையாலே சம்சரித்து போந்தேன், இன்று முதல் அனுகூலனாய் வர்த்திக்க கடவேன், பிரதிகூலா சரணம் பண்ண கடலே கடலே நல்லேன், தேவரீரை பெருகைக்கு என் கையில் ஒரு கை முதல் இல்லை, தேவரீரையே உபாயமாக அருதியிட்டேன், தேவரீரே உபாயமாக இருக்க வேண்டும், அனிஷ்ட நிவிற்த்தியிலாதல் இஷ்டப்பிராப்தியிலாதல் எனக்கினி பரமுண்டோ. இத சுவாமி சாங்க பிரபதனாதிகாரத்தில் சாதிக்கிறார். அதைத்தான் இங்கேயும் அத்ய அப்படின்ற பதத்தினால சாதிச்சிருக்கார். நின்னருளால் மற்றொன்று கதியில்லை, நின்னருளால் கதியின்றி மற்றொன்றில்லேன். நெடுங்காலம் பிழை செய்து நிலைகழிந்தேன். உன்னருளுக்கு இனிதான நிலையுகந்தேன். உன் சரணே சரணன் என்னும் துணிவு பூண்டேன். மண்ணிருளாய் நின்ற நிலை எமக்கு தீர்த்து வானவர்த்தம் வாழ்சிதற வழித்தேன் உன்னை. இன்னருளினால் எமக்கோர் வரமேற்றாமல் என் திருமால் அடைக்கலங்கொள்க கொள் என்னை நீயே அப்படின்னு ஒரு அனுசந்தான பிரகாரத்தை சுவாமி தேசிகனே இதையும் அருளி செய்திருக்கார். இந்த ஞாச வித்தியானது சுதந்திர நிஷ்டையாகவும் முக்தி நிஷ்டையாகவும் ஆச்சாரிய நிஷ்டையாகவும் பித்ராதி நிஷ்டையாகவும் பாகவத நிஷ்டையாகவும் ஐந்து விதமாக சொல்லப்பட்டிருக்கு. சுதந்திர நிஷ்டை அப்படின்றது ஆச்சாரிய உபசர்ப்பணத்தினால ஒரு நல்ல ஞானத்தை பெற்று சாஸ்திர விகிதமான முறையில் பரநியாசம் பண்ணிக்கிறதுன்றது சுதந்திர நிஷ்டை. முக்தி நிஷ்டைன்றது அங்காங்கி சுரூபாதிகளில் ஆணுகுல்யச சங்கல்பகா பிராதிகுல்யச வர்ஜனம்னு சொல்லக்கூடிய அங்காங்கி சுரூபாதிகளில் விசதமான ஒரு ஞானம் இல்லைன்னா அவன் சேஷி நாம் சேஷபூத்தர்கள் அப்படின்னு துவயோச்சாரண மாத்திரத்தினால ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹனு அவன் நம்மை ரட்சிப்பான் அப்படின்ற ஒரு சாமானிய ஞானத்தோட வாக்கியார்த்தானுசந்தான பண்ணக்கூடிய ஒரு சக்தி இல்லாமல் கூட சில குணங்களை அங்கங்களோடு சேர்த்து அனுசந்திக்கிறது உக்தி நிஷ்ட. ஆச்சாரிய நிஷ்டைன்றது உக்தி நிஷ்டையிலும் அசக்தரானவர்கள் தமக்கு யார் மந்திரோபதேசங்கள் பண்ணி வைக்கிறாளோ அந்த ஆச்சாரியனை பிரார்த்திக்க இவன் முக்தனாக மாறுவதற்கு தன் பலமாக நினைத்த இவனுக்காகவே ஆச்சாரியன் சுதந்திர நிஷ்டையிலாவது உக்தி நிஷ்டையிலாவது பிரபத்திய பண்ணி வச்சார்னா அவர் அது ஆச்சாரிய நிஷ்டை. நாமெல்லாம் இப்போ பிரபத்தி ஆச்சாரிய நிஷ்டை மூலமா தான் பண்ணிக்கிறோம். இவன் சிஷ்யனாயிருக்கையில இவனுக்காக ஆச்சாரியனே பரசமர்ப்பணம் செய்து வைக்கிறது. இவ்வாச்சாரிய சிஷ்யபாவ சம்பந்தம் இல்லாட்டா கூட பித்ரு புத்திரபாவம் முதலிய சரீர சம்பந்தத்தை கொண்டும் பிரபத்தி செய்தால் பித்ராதி நிஷ்டை அப்படின்னு சொல்றார். இப்போ பல குடும்பங்களில் பெரிய பெரிய சுவாமிகள் தன்னுடைய புத்திரர்களுக்கு பிரபத்தி பண்ணி வைக்கிறார். இது பித்ராதி நிஷ்டை. பாகவத நிஷ்டைன்னு சொல்லக்கூடியது ஆச்சாரிய சிஷ்யபாவ சம்பந்தம் சரீர சம்பந்தமாவது இல்லை, அனுகூலனான சுசுசிசுரூஷ பண்ணிட்டு இருக்கான்னா அவன் பிரார்த்திச்சானா பிரபத்திய அவனுக்கு பிரபத்தி பண்ணி வச்சால் அந்த சம்பந்தப்பட்ட நிஷ்டையானது ஆச்சாரிய நிஷ்டையில சேரும் அப்படின்னு சுதந்திர நிஷ்டை, உக்தி நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை, பித்ராதி நிஷ்டை, பாகவத நிஷ்டைன்னு ஐந்து வகையான நிஷ்டைகளை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதையே சுவாமி அளவுடையாரடைந்தார்க்கு மதனுரையே கொண்டவர்க்கும் வளவுரை தந்தவனருளே மன்னிய மாதவதோர்க்கும் களவழி வரமேற என்ன விசைந்தவர்க்கும் காவலரான் துளவமுடி அருள்வரதர் துவக்கிலனை வைத்தேனே அடைக்கல பத்தில சுவாமி தேசிகனே சந்திக்கிறார். இந்த மேல் சொன்ன ஐந்து நெட்டைகளுடைய விரிவுகளை நம்ம ரகசிய திரைசாரத்திலேயோ இல்ல நியாச வித்யா தர்ப்பணத்திலேயோ நிக்ஷேப சிந்தாமணியிலேயோ பார்த்தால் நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியும்னு வியாக்கியானத்தில் சொல்லியிருக்கா. கவிதார் கேசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹாம். ஞாச தசகம் உபன்யாசம் சமாப்தம்.